உஷாரையா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு. உஷாரையா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு. உஷாரையா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு. அண்ணன் தம்பி அக்கா மாமே ஊரு பூரா உஷாரு. அண்ணன் தம்பி அக்கா மாமே ஊரு பூரா உஷாரு. புத்தி கட்ட ஊரு மாத்திரது யாரு? புத்தி கட்ட ஊரு மாத்திரது யாரு? உஷாரையா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு. பின்னாலே அத்த மக, அத்த மக வளைச்சு போடு மச்சான் எல்லாம். எங்க ஊரு மாரியம்மா சேலைய தான் காணுமம்மா, தங்க முத்து மாரியம்மா தாலியத்தான் பாத்துக்கம்மா. சேலையத்தான் காணுமம்மா, தாலியத்தான் பாத்துக்கம்மா. கடுக்கம் போட்ட உஷாரையா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு. அண்ணன் தம்பி அக்கா மாமன் ஊரு பூரா உஷாரு. அண்ணன் தம்பி அக்கா மாமன் ஊரு பூரா உஷாரு.